கண்ணாய் பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலை பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலை பாயுதே வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலை பாயுதே மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே பாயுதே கண்ணா கண்ணா.